ஓட்டத்தினால் வந்த நீரோட்டமா. பூஜையில் இரண்டு மலருண்டு, மலரில் பனியின் துளியுண்டு, பனியில் கதிரவன் ஒளியுண்டு, கேட்டிலும் புதுமை மனம் உண்டு. கோலத்தை காணுங்களே. கொடியில் இரண்ட மலருண்டு, மலரில் பனியின் துளியுண்டு, பனியில்